என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், மெட்ராஸில் இருக்கார். அவர் தன்னுடைய மகனை டெல்லிக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பினார். 3000 ரூபாய் சம்பளம் அனுப்பினார். அனுப்பும் பொழுது ரயில்வே ஸ்டேஷன் வரையில் போய் நாங்கள் பயணம் பண்ண போனோம். அப்போ சொன்னார், பை தம்பி, நாணயம் தான் முக்கியம், ரொம்ப சத்தியமாக நடக்கும், கம்பெனியில் நல்ல பேர் வாங்கும், ஒரு அணு பிசவக்கூடாது, சத்தியம் முக்கியம், சத்தியம் முக்கியம், சத்தியம் முக்கியம்னு சொல்லி பையனை ட்ரெயினில் அனுப்பினார். அவனும் தலையாட்டிக்கினா ட்ரெயினில் போயிட்டான். போன பிற்பாடு நான் இவற்றை விடைபெற்று கொண்டு பையனுக்கு நல்ல ஆலோசனைகளாக சொல்லி அனுப்பியிருக்கிறது, ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டது. 2 வருஷம் கழித்த உடனே மெட்ராஸில் ஒரு புது வீடு விலைக்கு வாங்கினார். பையன் பணம் அனுப்பியிருக்காங்க, அந்த வீட்டினுடைய விலையை 10 லட்சம் ரூபா, இவனுக்கு சம்பளம் 3000 ரூபா தான், செலவெல்லாம் போனால் ஒரு வருஷத்துக்கு 12000 ரூபா தான் மிஞ்சி, 3 லட்சத்து 36000 தான் மிஞ்சி, 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி. இவராக போட்டிருப்பது அன்பு மிகுதி காரணமாக, அறிவு தகுதி அவர்களுக்கு தான் உண்டு. எனவே அவர்களை கம்பரை பற்றி பேசுமாறு அழைக்கின்றேன். அவர்கள் என்னுடைய குருவும் கூட. எனவே நான் இங்கே தலைமை வகிப்பது என்பது ஒரு அன்பு காரணமாக, ஆசை பற்றி அறையலுத்தேன் என்று கம்பன் சொல்கிறான் அல்லவா, செவிக்கு தேரன ராவன் புகழை திருத்தும் கவிக்கு நாயகன் என்று கம்பனின் தானுமணி ஒரு இடத்திலே குறிப்பிடுவார். எனவே அவர்களுடைய பேச்சை கேட்கின்ற ஒரு ஆசை பற்றி அறையலுற்று இந்த தலைமை உரையை கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வணக்கம், நன்றி. ஒரு மணி நேரம் மிக்க தலைவர் அவர்களே, பழனியப்பன் அவர்களே, வெய்யன்பர்களே, இன்றைய கம்பன் விழாவை பெருமாள் கோயிலில் கொண்டாடுவது ரொம்ப பொருத்தம். ஏன் கேட்பீர்கள்? உலகத்திலேயே பெருமாளை விட தமிழை ரசிக்கின்ற ஒரு பேர்வழி வேற யாரும் இல்லை. நம்ம எல்லாம் விட அவர் மிக அதிகமாக தமிழை ரசிக்கக்கூடியவர் பெருமாள். அதுக்கு சான்று என்ன தெரியுமா? பெருமாள் கோயில உற்சவம் நடக்கும் பொழுது உற்சவமூர்த்தி எழுந்தொருள் பண்ணி கொண்டு போறார்கள் இல்ல, அப்படி கொண்டு போகும் பொழுது முதல்ல திவ்ய பிரபந்தம் பாடிக்கு போவார்கள். பெருமாள் அதற்கு பின்னே போவார். அவருக்கு பின்னேதான் வேத கோஷங்கள் செய்து கொண்டு போவார்கள் அந்தணர்கள். அதனால வேதம் பெருமாளை பின்தொடர்கிறது, ஆனால் பெருமாளும் தமிழை பின்தொடர்றார். ஏன்னா தமிழ் முன்னாடி போயிடும். தமிழ் கோஷ்டி இருக்கே, திவ்ய பிரபந்தம் பாடுற ஆழ்வார் கோஷ்டி இருக்கே, அவர்கள் முன்னே போயிடுவார்கள். அவர்களை தொடர்ந்துதான் பெருமாள் போவார். பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலேன்னு குமரகுரு சுவாமிகள், பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலேன்னு தமிழுக்கு பின்னே ஓடு ஓடி செல்லுகின்ற பெருமாளேன்னு அர்த்தம். இப்ப நீங்கள்லாம் ராமாயணத்தை ரசிக்கும் பொழுது எதிரே இருந்துகிட்டு ரசிப்பீர்கள். பெருமாள் அப்படி இல்லை, நாம் சொல்லிக்கிறதுனா என் பின்னாலே ஓடியாருவார். அவர் அவ்வளவு பெரிய ரசிகரவர். அதனால பெருமாள் கோயில கொண்டாடுறதை விட வேற பொருத்தம் வேற எங்கேயும் கிடையாது. மற்றொன்று, அவர்கள் காட்டுகின்ற மதிப்பு இருக்கிறத பெருமாள் கோயில்ல, அதை நம்ம சிவன் கோயில்ல காட்டல. இப்ப நான் ஊர்ல திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் ராமானுஜர் உபதேசம் பெற்ற இடம். அங்க போயிருந்தேன் சமீப காலத்துல. அங்க போயிருக்கும் பொழுது அப்பொழுது உற்சவம், பெருமாளை உற்சவ பெருமாளை அலங்காரம் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கிறார்கள். முக்கூர் நரசிம்மாச்சாரியார் வந்து திவ்ய பிரபந்தம் பேசுறார். எல்லாம் ஐயங்கார்களாக உட்கார்ந்துருக்கார்கள், பட்டாச்சாரியார்கள் எல்லாம். நானும் போய் உட்கார்ந்தேன். ஒரு கால் மணி நேரம் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு என்ன நெருக்கடினு கேட்டா, அப்புறம் பஸ் கிடையாது, நான் ஊருக்கு திரும்புறது, அதனால இனி பேச்சை கேட்க முடியாது, அதனால சீக்கிரமாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பஸ்ஸுக்கு போயிடும்னு கருதி எழுந்து உள்ளே போனேன். பட்டாச்சாரியாரை கூப்பிட்டு, பெருமாளுக்கு கொஞ்சம் தீவாரணை காட்டுங்க, அவன் தட்டில் காசு போடுறது நம்ம நாட்டில் பழக்கம், தமிழ்நாட்டில் பெருமாளுக்கு கொஞ்சம் தீவாரணை காட்டுங்க, நான் தரிசனம் பண்ணிட்டு நான் போகணும்னு. பெருமாள் உங்களுக்கு இப்போ அனுகிரகம் பண்ண மாட்டாரையா, பிரபந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கார், அவர் என்னமா உங்களுக்கு இப்போ அனுகிரகம் பண்ணுவார், இப்போ தீவாரணை காட்ட முடியாது அப்படின்ட்டார். தீவாரணை காட்டலை, காட்ட முடியாதுன்ட்டார். ஏன்னா பெருமாள் இப்பொழுது திவ்ய பிரபந்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் நான் குறுக்கிட்டு தீவாரணை காட்டியானா என்னை மறந்துடுவார் அவர். அதனால இந்த நேரத்தில் காட்டப்படாத ஐயா தீவாரணை, நாங்கள் பெருமாள் கோயிலில் திவ்ய பிரபந்தம் பிரவசனம் நடக்கும் பொழுது தீவாரணை காட்டுறதில்லை. சிவங்கோயில் திருமுறை பேசிக்கிட்டே இருப்போம், அது பாட்டுக்கு தேங்காய் உடைச்சிக்கிட்டே இருப்பார்கள், பூஜை நடந்துகிட்டே இருக்கும், பொம்பளை எல்லாம் அங்கே தான் போவார்கள், நம்ம பேச்சை கேட்க மாட்டார்கள், அது சிவங்கோயில் பழக்கம். ஆனால் விஷ்ணு கோயிலில் பெருமாள் கோயிலில் அப்படி பழக்கம் இல்லை. எப்பொழுது அவருடைய திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வாருடைய வாக்குகளை நம்ம பேச ஆரம்பிச்சோமோ அது முடிஞ்சுதான் அப்புறம் பூஜை அவருக்கு. ஏன்னா அவர் நம்ம பேசுற இடத்துக்கு வந்துருவாராம், அப்படி ஐதீகம் வச்சிருக்கிறார்கள். அப்ப பெருமாளை விட ரசிகர்கள் வேற எங்க இருக்கிறார்கள்? அதனாலதான் பெருமாளுடைய கோயில்ல ராமாயணம் பேசுறது ரொம்ப பொருத்தம். இந்த நிலையில இன்றைய இன்றைய கம்பன் விழாவில தலைமை தாங்கி சின்னப்பன் அவர்கள் ராமாயணத்தினுடைய சிறப்புகளை உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நான் இப்ப எந்த கோணத்துல உங்களிடத்துல பேசலாம்னு நினைக்கிறேன்னு கேட்டா, பண்பாடுன்னு பேசுறது தமிழ் பண்பாடுன்னு சொல்லி ராமாயணம் வடமொழியிலே மாநிலத்துலதான் முதல்ல தோன்றியது. அதனால அதுக்கு ஆதிகாவியம்னு பேர். அதுல இருந்த அப்புறம் எத்தனை ராமாயணம் வடமொழியிலையும் தோன்றி இருக்கு, தமிழ்லையும் தோன்றி இருக்கு. ஆனா ஆதிகாவியம் மான்மீகம்தான். அந்த மான்மீகத்துல சொல்லி இருக்கிற கருத்துக்கள் இருக்க, அது சில இடங்கள்ல தமிழ் பண்பாட்டுக்கு ஒத்து வரல. கம்பன் பார்த்தான், அதை அப்படியே கொடுத்தோம்னா கம்பராமாயணம் ஒப்பேறாது, தமிழ்நாட்டில் ராமாயணம் ஒப்பேறாது, மக்கள் ரசிக்க மாட்டார்கள். அந்த தமிழ் பண்பாட்டை குலைத்து அதனோடு சேர்த்து சில இடங்கள்ல கதைகளை மாற்றி கொடுத்தா தான் மக்கள் ரசிப்பார்கள் கம்பன் தெரிந்து கொண்டான். மேலும் கம்பனுக்கு தமிழ் பண்பாட்டை ஒரு தனி ஈடுபாடு, அவன் செந்தமிழ் செல்வன், அதனால அதை குலைத்து தர வேண்டும் என்று வான்மியத்தில் பல இடங்களை மாற்றான். இப்படி மாற்றினது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல இடங்கள் மாற்றப்பட்டதை அடிக்கடி சொல்லுவார்கள் பேச்சாளர்கள். நான் சொல்ல போற இடம் வேற, ஆனா அடிக்கடி பேச்சாளர்கள் சொல்ற ஒரு இடத்தை முதல்ல சொல்றேன். அதாவது ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனான்ல, அது எல்லா பேச்சாளர்களும் சொல்ற இடம். அதை அப்ப உங்களுக்கு உதாரணத்துக்காக முதல்ல சொல்றேன், நான் எடுத்துக்கொள்றது வேற விஷயம். முதல்ல ராவணன் வந்து சீதையை தூக்க வரும் பொழுது வர்ணசாலையில சீதை இருந்துகிட்டு இருந்தான். அப்போ மான் பின்னே ராமர் போயிட்டார், லட்சுமணனும் அவரை சீதை சொன்னான்ட்டு அவரை தேடிக்கின்னு போயிட்டான். இங்க ஆள் இல்லை. இப்ப சன்னியாச வேடத்துல ராவணன் வந்திருக்கான். வான்மி என்ன சொல்றாருன்னா, கடைசியா சன்னியாச வேடத்துல வந்த ராவணன் திடீர்னு தன்னோட உருவத்தை அரக்க உருவத்தை எடுத்துக்கொண்டு சீதையை மயிர பிடிச்சு இழுத்து அவளை அப்படியே இன்னொரு கையால தூக்கி தொடையோட்ட தூக்கி தன் தொடையில வைத்து கொண்டு அப்படியே விமானத்துல ஏறி புறப்பட்டான்னு வான்மியத்துல பாடியிருக்கான். இப்ப இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது, சட்டசபையிலேயே மயிர பிடிச்சு இழுத்து. அதாவது அன்னைக்கு இருக்கிற கதை மட்டும் இல்ல, அது சட்டசபையிலே மயிர பிடிச்சு இழுத்து சேலை பிடிச்சு இழுக்கிறதா நடக்கிற இன்னைக்கும் பாக்குறோம். பழைய ராவணர்கள் இல்ல, புதிய ராவணர்களும் உண்டுன்னு நமக்கு தெரிகிறது அது. அதனால அந்த மாதிரி அவன் செய்தான்னு அவர் வான்மியத்துல பாடியிருக்கார். அது பார்க்கறதுக்கு அது ஒரு இயற்கை நிகழ்ச்சி தான். ஒருத்த தூக்கின ஒரு பொண்ணை தூக்கி வந்தான்னா அப்படித்தான் செய்தான். அதனால அது வான்மியத்துல உள்ள வந்து நேச்சுரல், இயற்கையா பாடியிருக்கார் அவர், இயற்கையே சொல்லியிருக்கிறார் அவர், அதான் பொருத்தம். ஆனா கம்பன் என்ன நினைச்சான்னா, சீதையை மயிர பிடிச்சு ராவணன் தூக்கி தன் கையால் அவளை வளைச்சு அவத்துடைய கையில பிடிச்சு வளைச்சு தன் தொடையில வைத்து கொண்டு போனான்னு சொன்னா சீதையனுடைய கற்புக்கு தமிழ்நாடு மதிப்பளிக்காதே, தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை தொட்டாலே கற்பு போச்சுன்னு சொல்ற கருதுற தமிழ்நாடு. அதனால தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னோம்னு சொன்னா ராமருக்கு மதிப்பு இருக்காதே, சீதைக்கு மதிப்பு இருக்காதே அப்படின்னு பயந்தான் அவன். அப்ப அவன் என்ன செய்தவனும் கதையை மாத்தினான். அந்த இடத்துல என்ன செய்தான்னு கேட்டா, ராமாயணத்துல பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல பார்த்தா வேற விதமா இருக்கும். வந்தவன் என்ன செய்தான்னா, உடனே சீதையை தூக்க நினைச்ச உடனேயே வர்ணசாலையோட்டே சேர்த்து தூக்கி, வர்ணசாலை ஒரு சின்ன குடிசையில் கட்டியிருக்கான்ல, அந்த குடிசையோட்டு சீதையை தூக்கி விமானத்தில் வைத்துக் கொண்டு புறப்பட்டான்னு பாடி. அவளை தொடாமல் வர்ணசாலை கட்டிட இருக்கிற வர்ணசாலை இருக்கிறதே அந்த ஆசிரமம் கட்டி வச்சிருக்காரு ராமர், ராமர் லட்சுமணன் கட்டி வச்சிருக்கார்களே, அதோட்டு அப்படியே தூக்கி விமானத்தில் வைத்துக் கொண்டு புறப்பட்டான் அப்படின்னு கம்பன் பாடினான். இதை நான் ஒரு தூரம் கோட்டாபாருக்கு போயிருந்தேன். கோட்டாபாரில் ஒரு கம்பன் நிகழ்ச்சி முத முதல்ல சிங்கப்பூர்ல இப்போ நடக்குது. ஆனால் மலையாள ரெண்டு மூணு இடங்கள் நடந்துருச்சு கம்பன் ராமாயணம். அதில் கோட்டாபாரில் போய் பேச போயிருந்தேன். அங்கே இந்த கதையை சொல்லும் பொழுது ஒருத்தர் எழுந்து இப்போ இந்த கேள்வி பதில் வருது இல்லை, இந்த கேள்வி பதில் வருது பாருங்க. அதே மாதிரி நான் கோட்டாபாரில் பேசும் பொழுது இந்த கேள்வி பதில் ஒருத்தர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார், வர்ணசாலை விட எப்படி சார் தூக்க முடியும், ஆழத்தான பிடிச்சி தூக்கியிருப்பான், நீங்க வர்ணசாலை விட்டு தூக்குனாங்க கம்பன் சொல்றீர்களே அது பொருத்தமா இல்லையேன்னு கேட்டேன். கேள்வி பதில் நான் சொன்னேன், கோத்தாபார்ல இருந்துக்கு நீங்க இந்த கேள்வியை கேட்கப்படாதுன்னு சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டு போனார், ஏன் அப்படி நான் சொல்றேன்னு சொல்லி. கோத்தாபார்ல கொஞ்சம் தூரம் போன உடனே ஆறு இருக்கு, கோத்தாபார் ஆறு இருக்கு. அந்த ஆறுல ஆத்து ஓரத்துல மலாயக்காரர்கள் குடிசை கட்டியிருக்கார்கள். நீங்க போய் இப்பவும் பார்க்கலாம், வரிசையா குடிசை கட்டியிருக்கார்கள். அந்த குடிசையெல்லாம் மரத்தாலே கம்புகளால கட்டின குடிசைகள், அதனால அவர் வசிப்பார்கள். ஆத்துல பெரிய கிடக்கும், அவங்க வீட்டுக்கு நேர நேர பெரிய கிடந்து கயிறு எடுத்து கட்டி அந்த ஆத்தோரத்துல மரத்துல கட்டி வச்சிருப்பார்கள். வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வீட்டை தூக்கி அப்படியே பெரியல வச்சுக்கிட்டு வைத்துக் கொண்டு புறப்படுவார்கள். அங்கே பெரியலே சாப்பாடு சமையல் எல்லாம் நடக்குது. அந்த காட்சி நீங்க பாக்கலாம், இன்னைக்கு பொய் இல்ல அது. இப்போ நீங்க கோத்தாபாருக்கு போனா பார்க்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கிறோம் அதில் போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல வெள்ளம் மறந்த காலத்துல போகணும். உடனே என்ன செய்வார்கள் கேட்டா, அப்படியே தூக்கி வீட்டோட தூக்கி வச்சுக்கிட்டு போயிடுவார்கள். அது பெரியக்குள்ள இருக்கும் வீடு, அப்படியே பெரிய போகும். அப்புறம் வெள்ளம் வடிந்த உடனே மறுபடியும் பெரிய படை துடுப்பு போட்டு தள்ளி கொண்டு வந்து ஆத்தோரத்துல கரையில் சேர்த்து மறுபடியும் வீட்டை தூக்கி வச்சுட்டு கரையில வீட்டில் வச்சு வசிக்கிறார்கள். இது கோத்தாபால அன்றாட நிகழ்ச்சி. இது சாதாரண எல்லாரும் பார்க்கிற நிகழ்ச்சி. வீட்டோட தூக்கி பெரிய இந்த காலத்து மனுஷனே வச்சான்னா, அந்த காலத்து ராவணே ஏன் வர்ணசாலையோட்ட தூக்கி வானத்துல வைக்க முடியாது அப்படின்னு கேட்டேன். அவளது கொள்ளுமான்னு கேட்டாரு விமானம். அது ஏர் பஸ் ஐயா, அவன் வந்திருக்கிறது ஏர் பஸ்ல கொண்டாந்துருக்கான். சாதாரண விமானம் இல்லை, ஏர் பஸ் கொண்டாந்துருக்கான். அந்த ஏர் பஸ்ல ஏன் ஏத்த முடியாது? ஏன்னா பின்னாடி சண்டை முடிஞ்ச ஒருபாடு ராமருடைய சைன்யங்கள் எல்லாமே இந்த விமானத்துல வருது. பெரிய விமானம் உள்ளது. இட் இஸ் ஏர் பஸ் ஆன் தோஸ் டேஸ். அந்த ஏர் பஸ்ல வர்ணசாலை விட்டு ஏன் தூக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் இந்த நிகழ்ச்சியை சொன்ன உடனே, கோட்டாபார் நிகழ்ச்சி சொன்ன உடனே, அப்ப கம்பன் சொன்னது பொருத்தம் தான் சார், நம்ப வேண்டியான்ட்டார். ஏன்னா அப்படியே நடந்திருக்கங்க, இப்பவும் நடக்குதுங்க. அதனால ராம கம்பன் என்ன செய்தார்னு கேட்டா, சீதையை தொட்டு தூக்குனதாக சொல்லாமல் வர்ணசாலையோட்ட தூக்கி ஏர் பஸ்ல வைத்துக் கொண்டு போய்விட்டான்னு பாடித்தான். எதுக்கா அப்படி செய்தான்? ஆன்மீகத்துல மயிரை பிடிச்சி இழுத்து தொடையில தூக்கி வச்சுக்கணும் போனால இருக்கு. இது தமிழ் பண்பாட்டுக்கு ஒத்து வராது. நம்முடைய தமிழர்கள் இதை கேட்கும் பொழுது சீதையினுடைய கற்பை பத்தி குறைவா கருதிடுவார்கள். ஒரு கற்புடை பெண்ணை இன்னொத்தம் தொடக்கூடாது என்பதனால மாத்தினான். இது இப்ப எல்லாரும் சொல்ற கதை. இப்ப நான் எடுத்துக்கொண்டது வேற ஒரு சிக்கலான இடம். தமிழ்நாட்டுல முத முதல் சொன்னோடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நான் எடுத்துக்கொண்டிருக்க இடம் அதை சிங்கப்பூர்ல சொல்லவும் நான் கருதுனேன். அது என்னன்னு கேட்டா, இங்க தமிழ் பண்பாடு கூடி தொடாம தூக்கிக்கிட்டான், அது சரிதான். ஆனா பெரிய சிக்கல் என்னன்னா, கம்பனுக்கு முன்னே ரெண்டு காவியங்கள் தோன்றி இருக்கு, சிலப்பதிகாரம் மணிமேகலை. அந்த ரெண்டு காவியத்திலையும் இந்த சீதைய ஒரு குத்து குத்திட்டான். ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு சிலப்பதிகாரத்துல, கண்ணகியினுடைய வடிவையும் அவருடைய கற்பையும் பற்றி பேசும் பொழுது, போதினார் திருவினாள் புகழுடைய வடிவிவள் வடிவென்று தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும், மாதரார் தொழுதேத்து வயங்கு பெருங்குணத்து காதலாள் வேர் மண்ணும் கண்ணகி என்பாள் மன்னோ. என்ன சொல்றாருன்னா, கண்ணகிய மகாலட்சுமி போன்ற அழகு கண்ணகிக்கு, அருந்ததி போன்ற கற்பு கண்ணகிக்குங்கிறார். ஏயா மகாலட்சுமி சொல்லும் பொழுது அவ மாதிரி கற்புன்னு சொல்ல வேண்டிதானே. மகாலட்சுமி எடுத்துக்கிட்டார் முதல்ல, அவருடைய அழகு சொல்லிட்டாரு. போதினார் திருவினாள் புகழ் உடை வடிவிவள் வடிவென்றும், கண்ணையினுடைய வடிவம். அடுத்தது, தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும், வடமீன்கிறது அருந்ததி. அருந்ததிக்கு ஒப்பான கற்பும் மகாலட்சுமிக்கு ஒப்பான அழகும் கண்ணகி உடையவள் என்று எப்ப பேசினானோ இளங்கோ, மகாலட்சுமி பத்தி சொல்லும் பொழுது அவளை போன்ற அழகு அவளை போன்ற கற்புன்னு சொல்ல வேண்டியதானே. எதற்காக மகாலட்சுமி அழகுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு கற்புக்கு ஏங்க போன அருந்ததிட்ட? சிக்கல்ல அதை எழுதினார் அடியாருக்கு நல்லார் உரையில. தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும், தீதிலான்னு ஏன் போட்டார்னு கேட்டா, அருந்ததிய வேற யார் மனசுல நினைச்சது? ஒரு கற்புடை பெண்டி தன்னளவிலே இன்னொருத்தனை நினைக்காம இருக்கிறது மட்டும் கற்பல்ல, அவளை மத்தவனு நினைக்கப்படாது. ஆச்சரியம் இல்லையா? அது மணிமேகலையில் என்ன சொல்றாருன்னா, மண்டினி ஞாலத்து மலை வளர்ந்தருவும் பெண்டீராயின் பிற நெஞ்சு புகார். ஒரு கற்புக்கு தமிழ் இலக்கணம் என்ன தெரியுமா? அவள் யாரையும் நினைக்காம இருக்கிறது மட்டும் கற்பல்ல, நல்லா விளங்கிக்கணும் சிங்கப்பூர் மக்கள். அத தமிழ் இலக்கணம் ரொம்ப தீவிரமான இலக்கணம். ஒரு பெண் கற்புடையவள்னு சொன்னா, அவள் தன் கணவனை தவிர வேற யாரையும் நினைக்காதவளா இருந்தா மட்டும் கற்புடையவள் அல்ல, அவளை மற்றவன் யாரும் நினைக்கவும் கூடாது. அவ என்னையா பண்ணுவா அதுக்கு? என்ன கேள்வி இது? அவன் சொல்றான் அப்படி, மண்டினி ஞாலத்து மலை வளன் தருவும் பெண்டீராயின் பிற நெஞ்சு புகார். பிற நெஞ்சு புகப்படாது, புகுந்தா அவளை கற்புக்கு எடுக்கிறது. இது என்ன, அவ என்ன செய்ய முடியும்? அது நியாயமான கேள்வியா இல்லையா? இப்போ ஒரு பெண் தன் அளவிலே தன் மனத பரிசுத்தமா வச்சுக்கலாம், வேற தன் கணவனை வந்ததே கிடையாது. படமொழி இலக்கியத்தில் இந்த கருத்து வந்தது கிடையாது. இந்த கருத்து தமிழுக்கே உரிய தனி கருத்து. மண்டினி ஞாலத்து மலை வளர்ந்தருவும் பெண்டீராயின் பிற நெஞ்சு புகார். உண்மையான கற்புக்கரசியா இருந்தா அவளை மற்றவனு நினைக்க மாட்டான். இது எப்படி பொருத்தம்னு நீங்க கேட்பீர்கள். முதல்ல அதை விளக்கிப்படுவோம்ல உங்களுக்கு. இது எப்படி பொருத்தம்னு கேட்டா, இது ஒரு மனதத்துவம். ஒரு பெண் ரொம்ப ஒழுக்கசீலமாகவும், தன் கணவனைத்தவனை வேற யாரையும் நினைக்காதவளாகவும், சிறந்த பக்தி உடையவளாகவும், நல்ல சிறந்த இல்லற நடத்தவளாகவும் இருந்தா அவளுடைய முகத்துல ஒரு தேசம் இருக்கும். அது தெய்வீக தேசம், டிவைன் பியூட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அந்த தெய்வ தேச முகத்தை பார்த்த உடனேயே மற்றவனுக்கு மோக உணர்வு, காம உணர்வு தோன்றாது. அவன் ஆசைப்பட மாட்டான் அதை பார்த்தவன. ஒரு கம்பீரமான பர்சனாலிட்டி அது. அதை பார்த்த உடனேயே இவனுடைய உள்ளத்திலே ஒரு தெய்வ தெய்வ காட்சிய, ஒரு தெய்வீக அழகை ரசிக்கிறதா தோன்றுமே அன்றி ஒரு மோக உணர்வோட தோன்ற முடியாது. இது ஆங்கிலத்துல நல்லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அழகுக்கு டிவைன் பியூட்டின் பேரு, ஆனா மோக உணர்வு உணர்வை எழுப்புறதுக்கு செக்ஸின்னு பேரு. ஷீ செக்ஸின்னு பேரு. செக்ஸினா தான் மோக உணர்வை எழுப்புவள்னு அர்த்தம். டிவைன் பியூட்டினா மோக உணர்வை எழுப்ப மாட்டாள். அவளை பார்த்த உடனே ஒரு உன்னதமான எண்ணம் தான் மனசுல தோன்றுமே அன்றி செக்ஸி உணர்வு வராது. இப்போ மலக்காவில நான் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி இருக்கும் பொழுது ஒரு பியூட்டி கண்டெஸ்ட் நடந்துச்சு, ஒரு அழகு கண்டெஸ்ட். அதுல போய் என்னைய நடுவரா போட்டா ஒத்து வருமா? ஆனா 15 வருஷத்துக்கு முந்தியும் நான் கொஞ்சம் இளமையும் வைத்துக் கொள்ளுங்கல்ல. அதனால என்னைய பியூட்டி கண்டெஸ்ட்ல போட்டிருந்தாங்க. என்னோட சேர்ந்து இந்த ஜட்ஜுகள் மற்ற 3 பேர் யாருன்னா, ஒருவர் மலாய்க்காரர், ஒருவர் சீனன், இன்னொரு ஆங்கிலோ ஈரோஷியன். அவர் அவங்க 3 பேர், ஒரு ஈரோஷியன், ஒரு மலே, ஒரு சைனீஸ், தமிழர்களுக்கு நான் தான். 4 பேர் பியூட்டி கண்டெஸ்ட் நடக்கும். பல பெண்கள் வந்து தங்களுடைய அழகை காட்டினாரு. நாங்கள் மார்க் போடணும், தனித்தனியாரத்தில் மார்க் போடணும். நான் என்ன செய்தேன்னு கேட்டால், ஒரு பெண் ரொம்ப அழகாக இருந்தான், அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் போட்டிருக்கேன். மற்றதுக்கெல்லாம் அடுத்தடுத்தபடி தான் போட்டிருக்கேன். கடைசியாக பியூட்டி கான்டெஸ்ட் முடிஞ்ச உடனே மார்க் வாயிச்சா, நான் எந்த பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்தனோ அதுதான் கடைசி பொண்ணு, அவளுக்கு தான் மார்க்கே கிடையாது. எல்லாரும் அவளை தள்ளிவிட்டாங்க. அந்த மற்ற 3 ஜட்ஜும் அவளை தள்ளிவிட்டான். நான் தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்துருந்தேன். ஒருத்தர் எல்லாம் அவளுக்கு லாஸ்ட் மார்க் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் தான் அந்த 3 ஜட்ஜிமார்களையும் கேட்டேன், ஏன் அந்த பொண்ணு நல்லா அழகாத்தானே இருக்குது, எதுக்காக அதை கடைசியாக போட்டீங்கன்னா, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஆல் ரைட் பட் ஷீ இஸ் நாட் செக்ஸி, ஷீ இஸ் நாட் அப்பீலிங் டு தி மாஸ் அப்படின்னார். அப்போ தான் அது விளங்குச்சது. அந்த 3 பேரும் சொல்லும் பொழுதுதான் அது புரிஞ்சுது. நோ டவுட் ஷீ இஸ் பியூட்டி பட் ஷீ இஸ் நாட் அப்பீலிங், ஷீ மஸ்ட் ஹேவ் எ செக்ஸி செக்ஸி இல்லை அதுக்கு இன்னொரு நல்ல வார்த்தை, அதாவது செக்ஸி ஃப்ரேம் இருக்கும், ஃப்ரேம்ல செக்ஸி ஃப்ரேம் இருக்கும். அதனால இவன் கம்பன் என்ன பண்றான்னு, கம்பனுங்கிறேன் மணிமேகர் ஆசிரியர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு உத்தமமான பெண் செக்ஸியா இருக்க மாட்டான். அவளுடைய வடிவம் தோற்றம் ஒரு தெய்வீக உணர்வை தான் உண்டான். சாதாரண குடும்ப பெண்களையும் கூட அவர்களை பார்க்கும் பொழுது முகத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணு குடும்ப பெண்ணு போருக்கு அப்படின்னு சொல்றாப்பிலே அவருடைய முகத்தை தோற்றான். அதுதான் பிற நெஞ்சு புகாத தன்மை, மற்றவனுடைய நெஞ்சுக்குள்ளே போகாத தன்மை. அது அது ஒரு ஆச்சரியமான ஒரு பண்பு. அது சைக்காலஜி, உலகம் பூரா ஒத்துக்கொள்ள வேண்டிய சைக்காலஜி அது. இப்ப மேல்நாடுகள்ல எல்லாம் இப்பொழுது ஒரு பெண் என்பவள் அந்த அடக்க ஒடுக்கமாக இருக்கும்னு நினைக்கல, செக்ஸியா இருக்கும்னு விரும்புகிறார்கள். அதனால பமேலாங்கிற அழகிய பத்தி இன்னைக்கு பேப்பர்ல பாத்துக்கிட்டே இருக்கிறான். நீங்க எங்க வேணாலும் அவங்க எல்லாம் அழகுல சேர்ந்தது இல்லை, அழகுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால அழகு, டிவைன் பியூட்டி, பேரழகு வாய்ந்த பெண்களும் பொழுது அவர்களுக்கு தெய்வீக தோற்றம் இருக்கும். அதை கணவன்மார்கள் தவிர மற்றவர்கள் யாரும் அதை பார்த்து மோகம் கொள்ள மாட்டார்கள். அந்த தன்மை பெண்களுக்கு இயல்பாகவே உண்டு. இதை வைத்து தான் மணிமேகல் ஆசிரியர் என்ன பண்ணான்னா, மண்டினி ஞாலத்து மலை வளர்ந்தருவும் பெண்டீராயின் திற நெஞ்சு புகார். ஒரு அற்புதமான இலக்கணம், பேர் இலக்கணம் அது. அந்த இலக்கணத்தை உலகத்துல யாருமே சொன்னதில்லை. பெண்களுக்கே ஒரு தனிச்சிறப்பு உள்ள இலக்கணம். ஆனால் இங்க கம்பராமாயணம் மாட்டி சீதே ராவணம் விருப்பான். என்ன செய்வான், தமிழ் பண்பாடு அடிபட்டு தமிழ் பண்பு. அவனுக்கு முன்னே தோன்றிய மணிமேகலா காப்பியம், சிலப்பதிகார காப்பியம் ரெண்டும் கம்பனை குத்துது. கம்பனுடைய நெஞ்சிலே அது குத்துது. என்ன பண்றது, கதையை மாத்தலாம். ராவணன் சீதையை காதலிக்கவே இல்லைன்னு மாத்தினா என்ன ஆகும், கதையே கிடையாது, ராமாயணமே இல்லை. ஆனா மாத்த முடியாது, மற்ற இடங்களெல்லாம் மாத்தலாம். பர்ணசாலையிலிருந்து தூக்கிக்கின்னு போறான்னு மாத்தலாம். ராவணன் சீதையை விரும்பவே இல்லைன்னு மாத்தினா என்ன ஆகுறது, அப்புறம் கதையே கிடையாது. அது மெயின் தீம் அதுதானே. அதனால ராவணன் சீதையை விரும்பினான்னு சொல்ல வேண்டி இருக்கு. அப்படி சொல்லிவிட்டா சீதையினுடைய கற்புலக்கணம் போகுதுன்னு தமிழ் நூற்கள் சொல்லுகின்றன. கம்பன் என்ன பண்ணுவான், இங்கதான் அந்த மணிமேகலை தாக்கம், அந்த கம்பராமாயண தாக்கம் கம்பனை பிடிச்ச ஆட்டி இருக்கு. ஏன்னா செந்தமிழ் பாடுகின்றவன் அவர், தனக்கு முன்னே உள்ள காப்பியங்கள் இந்த மாதிரி சொல்லுகின்றன. தீதியிலா வடமீரின் திறம் இவள் திறம் என்று சொல்லி சீதையை கற்புக்கு எடுத்துக்காமல் என்ன அவர் எழுதுறார், பிறநெஞ்சு புகாமின் எழுதுன மட்டுமில்ல அடியா இருக்கு நல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, மகாலட்சுமி சீதா பிராட்டியார் அவதாரத்திலே ராவணனுடைய நெஞ்சிலே புகுந்தமையினால் அவருடைய கற்புலக்கணம் பழுதுபட்டது அப்படின்னு சொல்றார். ஏன்னா சீதையை ராவணனு நெஞ்சுக்குள்ள புகுந்துட்டாள். என்ன செய்வான் கம்பன் பாவம், அல்ல நீங்க தான் என்ன பண்ணுவீர்கள். இப்ப தின்னப்பன் ஒரு பேராசிரியர், இவரை தமிழ் பண்பாடு புடி ஒரு ராமாயணத்தை அமைகிறான்னா, ராவணன் விரும்பினான் சீதைன்னு சொன்னா தமிழ் பண்பாடு போயிருமேன்ட்டு ராவணன் சீதையை விரும்பலைன்னு பாடினார்னா என்ன ஆகுறது, கம்பன் என்ன செய்வான் பாவம். இதுதான் சிக்கல். தமிழ் பண்பாடு மற்ற இடங்கள்ல எல்லாம் மாத்தலாம், இந்த இடத்துல மாத்த வராது. என்ன செய்வீர்கள் யோசிச்சுப்பார். ஆனா ஒரு கேள்வி கேட்கலாம், ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்க, ஒருவேளை இப்படி வச்சுக்குவான், கம்பன் இந்த மணிமேல கருத்தை ஒத்துக்கல, கற்புடை பெண்டீர் பிறநெஞ்சு புகாருங்கிற மணிமேல கருத்தை ஒத்துக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாமா இல்லையா. அதான் கம்பன் ஒருவேளை அதை ஆட்சேபிக்கிறான். ஏன்னா தான் பாடுகின்ற காவியத்துல ராவணன் சீதையை விரும்புறதுனால இதுக்கு இலக்கணத்துக்கு மாறாயிருக்குமேங்கிறதுக்காக அவன் அதை எதுக்குறான்னு நினைக்கலாமல்ல, எதுக்கவும் இல்லை. அவன் அதை உடன்படும், அற்புதமாக உடன்படுகிறான். என்ன தனக்கு முன்னே உள்ள பேரிலக்கியமாகிய மணிமேகல காப்பியத்தினுடைய அழகிய கருத்து அவனை கவர்கிறது, அதை ஒத்துக்கிறான். என்ன பண்ணான் தெரியுமா, அதை ஒத்துக்கணுங்கிறத ஒரு இடத்துல காட்டான். எப்படின்னு கேட்டா, சீதாபிராட்டியாரு கல்யாணம் கேளுங்க, இந்த கதையை ரொம்ப சுயான கதை. சீதாபிராட்டியாரு கல்யாணம், தசரதன் சீதையை பார்க்கல, ராமன் தானே வில்ல முடிச்சவன், ராமன் தான் இந்த விஸ்வாமித்தரோட போகும் பொழுது மேலே மே வீட்டில் நின்ன சீதையை பார்க்கல, லட்சுமணன் கூட பார்க்கல. இப்பொழுது சீதையைக்கு வில்ல முடித்த உடனே சீதையை திருமணம் பண்றதா ஒத்துக்கிட்டாச்சு. உடனே தாவர் சொல்லிவிட்டு அயோத்தியிலிருந்து தசரதன் ராமனுடைய தகப்பன், இந்த காலத்திலேன்னு சொன்னா இந்த மாதிரி காதல் திருமணத்துல தகப்பனுக்கு தாவலே சொல்ல மாட்டாங்க. ஒரு பையன் லண்டனுக்கு போயிருந்தான், அங்க போய் இப்ப அங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் ஒரு இன்விடேஷன் கார்டு அப்பாவுக்கு அனுப்பியிருந்தான், கல்யாண கார்டு, வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிற கார்டு அப்பாவுக்கு அனுப்பியிருந்தான் இங்கே கோலாலம்பூர்ல. அந்த கார்டோட ஒரு கடிதம் இணைச்சிருந்தான். என்ன எழுதினான்னா, டியர் ஃபாதர், திஸ் இஸ் நாட் அன் இன்விடேஷன் ஃபார் யூ, ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் எழுதியிருந்தான். என்ன ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் எழுதியிருந்தான், சும்மா தகவல் தெரிவிக்கிறதுக்காக சொல்றேன்னு எழுதியிருந்தான். அந்த காலத்து பண்பாட்டில் தாய் தந்தையர் அத்தனை பேரும் இருந்து உற்சாகவர்களோடு நடப்பதுதான் திருமணம். நினைச்சபடி ஒரு பெண்ணை நம்ம விரும்பி நம்ம கல்யாணம் பண்ணி கொண்டா அதுக்கு திருமணம்னு பேர் கிடையாது தமிழ்ல. திருமணம்னு சொன்னா உற்றார் உறவினர், தாய்கள் பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஆகும், அதுதான் திருமணத்துக்கு இலக்கணம், தமிழ் இலக்கணம். எங்கேயாவது லண்டன்ல போய் கல்யாணம் பண்ணி கொண்டது, அமெரிக்காவில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் தமிழ் இலக்கணத்துல கல்யாணமா ஒப்புக்கொள்ளப்படல. நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையே, தமிழ் இலக்கணத்துல ஒத்துக்கல. இந்த நிலையில சீதையினுடைய திருமணத்தை பார்ப்பதற்காக தசரதனுக்கு ஆள் பூதூர்களை அனுப்பி தசரதன் அங்கிருந்து படபட்டாளத்தோடு பிரமாதமா புறப்பட்டு அங்கிருந்து வர்றான். இங்க வந்தா விஸ்வாமித்திரன் வர்றார், விஸ்வாமித்திரன் இங்கதான் இருக்காரு, வசிஷ்டர் வர்றாரு கூட, பல முனிவர்கள் மாதவர்கள் எல்லாம் வர்றார்கள். எல்லாரும் வந்தோடனே இங்கே சீதையினுடைய தகப்பன் ஜனக மகாராஜா அந்த பெரிய மண்டபத்துல அவ்வளவு பேருக்கு வரவேற்க ஏற்பாடு செய்து எல்லாரையும் அமர வச்சிருந்தான். அப்படி அமர்ந்து எல்லாரும் இருக்கும் பொழுது வசிஷ்டர் கேட்டார், ஜனகனை பார்த்து சீதையினுடைய தகப்பனை பார்த்து, நாங்க பொண்ணை பார்க்கல, பொண்ணை பார்க்கிறோம். எப்படி இப்ப பெண் பார்க்கிற படல் நடக்குது, என்ன கல்யாணம் எல்லாம் பேசி முடிஞ்சு வச்சு, நாங்க பொண்ணை பார்க்கல, பொண்ணை பார்க்கணும் அப்படின்னாரு. ஏன்னா விஸ்வாமித்திர இது வசிஷ்டர் பொண்ணை பார்க்கல, தசரதன் பொண்ணை பார்க்கல, கோசல பொண்ணை பார்க்கல, சுமித்திர பொண்ணை, மாமியாமார்கள்லாம் மருமகளை பார்க்கலையே, அதனால பொண்ணை கூட்டி ஆரோணும். வசிஷ்டர் தான் சொன்னார் பொண்ணை கூட்டியா இருந்தார். உடனே என்ன பண்ணான் ஜனகன், உள்ளே அந்த புறத்துக்கு தவள் கொடுத்து தோழிமார்களுடைய சீதையை அலங்கரிச்சு அங்கிருந்து கூட்டிக்குவாங்க. அவ்வளவுதான், அயோத்தியிலிருந்து ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கு, எங்கே ராமனுடைய சொந்த ஊர்ல இருந்து ஏராளமான ஜனங்கள் வந்து மண்டபம் கொள்ளல. அவ்வளவு ஜனம் காத்துக்கிட்டு இருக்கு. சீதையை ரொம்ப அழகு அழகு அழகு அழகுங்கிறாளே, அதை பார்க்கணும் அப்படின்னு பேராசையோட உட்கார்ந்துருக்கு ஜனங்கள் எல்லாம். ரிஷிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறார்கள், தசரதன் வந்து மாமனார் உட்கார்ந்துருக்கிறார். அப்படியா அந்த சமயத்துல இவ வர்றாரு இளங்க, சீதையை அலங்கரிச்சு கூட்டிக்கிட்டு வர்றாரு தோழிமார்கள். சீதையை மணப்பொண்ணை காட்டுறதுக்கு, எல்லாருக்கும் காட்டுறதுக்காக, திருமண பொண்ணை காட்டுறதுக்கு, அப்படி இந்த மாதிரிதான் பிளாட்ஃபார்ம் இதுல கூட்டிக்கு வர்றான். அப்படி கூட்டிக்கின்னு வரும் பொழுது எப்படி பாடுறான் கம்பன்னு கேட்டா, அப்ப ஒரு சாஃப்ட் மியூசிக் அடிக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு மெதுவா நடந்து வரும்ல, அதுக்காக ஒரு சாஃப்ட் மியூசிக். அதை தமிழ்ல நைவளப்பண்ணுல பாடுறதுன்னு சொல்றது. நைவளப்பண்ணுல பாடுறதுனா சாஃப்ட் மியூசிக், மெல்லிசை. அந்த மெல்லிசைய அங்க முழங்குறாங்க. அவ மெதுவா அண்ணன் நடைவா அடந்து அழகா அலங்கரிச்சு அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பாடுறான் கம்பன் ஒரு அழகான பாட்டு. இதை மணிமேல ஒத்துக்கொள்றாங்கிறக்கா காட்டுறேன். வர்றாங்க, எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குறது நைவளம் நவிற்று மொழி நன்னவரலோடும், நைவளப்பன் பாட மெல்லிசையோடு மெதுவாக சீதை நடந்து வரும் பொழுது, வையனுகர் கொற்றவனும் மாதவரும் அல்லார் கைகள் தலை குக்கன கருத்துளது எல்லாம் தெய்வம் என உற்ற சிந்தை உடல் சிந்தை வசம் மன்றோ. வந்தா மேடைக்கு வந்தா எல்லா ஜனங்களும் அழக பருகோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. மேடையில வந்து சீதை நின்ன உடனே அவ்வளவு பேரும் கைகூப்பி தெய்வத்தை பார்க்க வணங்காது. கைகள் தலை உக்கன, கைகள் தலை உக்கன கருத்துளது எல்லா தெய்வம் என உற்ற நிக்கிறது தெய்வம், பெண்ணல்ல, ஒரு பெரும் தெய்வம் வந்து நிக்கிறது என்று சொல்லி அந்த பாமர ஜனங்கள் முதற்கொண்டு தசரத்தினுடைய நாட்டிலிருந்து வந்த அத்தனை ஜனங்களும் கைகூப்பி வணங்க ஆரம்பிச்சக்கூடிய மோக உணர்வு நல்லா அழகா இருக்கா, மூக்கு நல்லா அப்படி உணர் இருக்கு, கண்ணு இப்படி இருக்கு பாக்குற, பார்த்த உடனே தெய்வம் என உற்ற கைகள் தலை உக்கன கருத்துளது எல்லாம் தெய்வம் என உற்ற உடல் சிந்தை வசம் என்றோ. என்ன மனசுல என்ன நினைக்கிறது அதுபடிதான் உடம்பும். மனசுல தெய்வம் நினைச்ச உடனே கை தன் அறியாமலே மேல போயிடுச்சு. எல்லாரும் கும்பிடு தெய்வத்தை பார்க்கிறோம், தெய்வத்தை பார்க்கிறோம். அதுதான் இட் இஸ் எ டிவைன் பியூட்டி நாட் செக்ஸின்னு அர்த்தம். அதை மணிமேல கருத்தை அப்படியே கம்பன் ஒத்துக்கிறான். இதுல என்ன ஒரு சுவை பண்றான் கம்பனுக்கு ஒரு தனி சிறப்பு. அவன் என்ன சொல்றான், அங்க இருந்ததுல ஒரு சிலர் மட்டும் கையை தூக்கல, அப்படி எல்லாரும் தூக்குனார்கள், எல்லாரும் கை தூக்கி கும்பிட்டார்கள், ஒரு சிலர் மட்டும் தூக்கலைனா யார் தெரியுமா, பையன் உகார் கொற்று அவன் தசரதன் கை கூப்பல. மருமகள கும்பிடப்படாத கை போகுது, மருமகள கும்பிடப்படாதேன்னு அவன் கையை வச்சுக்கிட்டு இருக்கா கீழே, இல்லாட்டா அவனும் கும்பிடுறதுக்கு ரெடி, ஆனா மருமகள கும்பிடப்படாதுங்கிறதுக்காக பையன் உகர் கொற்று அவனும் மாதவரும் அல்ல. மகரிஷிகள்லாம் இருக்கார்கள்ல, அவன தவோ சிஸ்டர்கள் மகரிஷிகள் குருமார்கள். குருமார்கள் எப்படி சீதையை பார்த்து கும்பிடுறதுன்ட்டு அவர்கள் மட்டும் கும்பிடல, ஆனா கும்பிடுற ஆசைதான். வையனுகர் கொற்றவனும் மாதவரும் அல்லால் கைகள் தலை புக்கன மத்த எல்லாருக்கும் அருமையான பாட்டு. நைவளம் நவிற்று மொழி நன்னவரல்லோடும், வையனுகர் கொற்றவனும் மாதவரும் அல்லால் கம்பன் பாட்டை பாருங்க. வையனுகர், வையனுகர்னா உலகத்தை அனுபவிக்கின்ற அரசன் அர்த்தம், ராஜா உலகத்தை அனுபவிக்கிறான். வையனுகர் கொற்றவனும் மாதவனும் அல்ல, பஸ்டர் கை கூப்பல. ஏன்னா மகரிஷி குரு அவருக்கு ஆசைதான், ஆனா அந்த சம்பிரதாயத்துக்காக குருவா இருக்கிற எப்படி கை கூப்பிடுறது, அதனால மற்ற எல்லாரும் கும்பிட்டார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது, சீதையினுடைய தோற்றம் தெய்வ தோற்றம், மகாலட்சுமியினுடைய தோற்றம் தெய்வ தோற்றம் அப்படின்னு கம்பன் முதல்லயே மணிமேலா காப்பியத்தை இழுத்து கொண்டு வந்து தான் அதை உடன்படுறதாக பாடிவிட்டான். கட்டிக்காரன் தான் பாடிபட்டு மாட்டிக்க போறான் என்ன செய்யறது, இப்ப பாடிவிட்டான், என்ன இப்ப பாடிவிட்டான் கட்டிக்காரத்தனமாக, இனி மாட்டிக்க போறானே என்ன ஆச்சு. இனிமேல் சீதையை ராவணன் மோகித்து வந்து தூக்க போற படலத்தை பாடும் பையன் பாவன் என்ன பண்ணுவான், அவனை பார்த்து யார் பிட்டியப்படும், கம்பனை பார்த்து பரிதவிக்க வேண்டியது, இனி அது மாறாவது பாட வேணும். இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, சூர்பருகையினுடைய மூக்கையும் காதையும் லட்சுமணன் அறிந்த பிற்பாடு அவள் கரண் தூஷனை அழைத்து வந்து சண்டை போட்டு அதுலேயும் அவர்கள்லாம் இறந்த உடனே லெங்கைக்கு ஓடுறான். லெங்கைக்கு ஓடி ராவணங்கிடத்துல போய் சீதையை உனக்கு புருஷ மனைவியாக கொண்டு வர்றதுக்காக தூக்க போனேன், அவனுடைய தம்பி என் மூக்கையும் காதையும் வெட்டிவிட்டான் அப்படின்னு சொன்னான். அதாறு சீதைன்னு கேட்டான். அதுக்கு முன்னே அவன் சீதையை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை, அதனால் ராவணன் கேட்டான், அது ஆறு சீதையின்னு கேட்டான். ராவணனுடைய இந்த ராமனுடைய பெண் சாதி தான், ஆனா அழகு அழகு அழகு அழகு சொல்ல முடியாத அழகு. தோழையே சொல்லுகேனோ, சுடர் முகத்துலாவுகின்ற வாழையே சொல்லுகேனோ. அவளை தோளழக சொல்லுவனா, கண்ணழக சொல்லுவனா, அதாவது அவளுடைய வாய் பவளம் போன்ற வாயின்னு சொன்னா கூட சொல்லுக்குமே என்று பொருள்வாது. நெல்லுக்கும் புல்லென்றாலும் நிகரில்லை அப்படின்னு அவளுடைய அழக அப்படியே வர்ணிக்கார். சூர்பனக வந்து வர்ணிக்கிறா சீதையை பற்றி. இங்க நல்லா கேட்டுங்க கதைய. சீதையை பற்றி சூர்பனக வர்ணிக்கிறான். சூர்பனக வர்ணிக்க வர்ணிக்க வர்ணிக்க வர்ணிக்க ராவணன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அவன் ஹிப்னோடைஸ் பண்ற அவனை, அதுதான் மனோவைசியம். அது ஹிப்னாடிச சாஸ்திரம் படிச்சவர்களுக்கு அது விளங்கும். சீஷ் தோளையே சொல்லுகேனோ, சுடர் முகத்துலாவுகின்ற வாழையே சொல்லுகேனோ. இவருடைய அழகை நான் சொல்லுவேனா அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்ல, அதாவது இந்த ஹிப்னாடிசம் யார்கிட்ட பலிக்கும்னு கேட்டா வீக்னஸ் உள்ளவட்ட பலிக்கும். இப்போ பெண்ணாசை உள்ளவன் ராவணன், அவனிடத்துல இவள சொல்ல ஆரம்பிச்சு விற்பாடு, சீஷ் ஹிப்னாடைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சீதையனுடைய அழகை பைய பைய மண்டைக்குள்ள ஏத்துறான். ஏத்த ஆரம்பிச்ச உடனே ராவணனுடைய உள்ளத்துல ஒரு கற்பனை சீதை உருவமாயி. அசல் சீதை அவன் பார்க்கல, ஞாபகத்துல வச்சு கம்பன் இவ்வளவு கட்டிக்காத்தனமா கதையை மாத்திரான்னு பாருங்க. அசல் சீதை அவன் பார்க்கல, அவன் சுருப்பனைய சொன்ன சீதையத்தான் பாக்குறான். அப்படியே அற்புதமா வர்ணிச்ச சீதை அப்படியே உள்ள போய்த்தான். சொன்ன உடனே என்ன பாடுறான், இதுக்காகத்தான் பாடுறான். என்னவா பாடுறான்னா, மயிலுடை சாயலாளை மஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமான் சிறையில் வைத்தான். அடிச்சிருந்தான் மணிமேலே ஒத்துக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டான், சீதையை பார்ப்பதற்கு முன்னேயே மயிலுடை சாயலாளை மஞ்சியா முன்னம், அவளை பார்ப்பதுக்கு அவளை ஆள் தெரியாத பொழுதே அவள் மேல காதல் கொண்டு இதயமான் சிறையில் வைத்தான். மனசுல காதல் கொண்டான். யார, சூர்பனகையினுடைய சீதைய, ராமனுடைய சீதைய அல்ல, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். இங்க சூர்பனகையினுடைய சீதையைத்தான் வச்சு கொண்டிருக்கான். இந்த அரசு நான் இங்க சொன்னேன் காரக்குடியில, சூர்பனகையினுடைய சீதை, நாட் ராமனுடைய மனைவி. சூர்பனக சொன்ன சீதையை அவன் காதலிக்கிறான். அதுக்கு என்ன பாடுறான் கம்பன், இன்னமும் அந்த கருத்தை நமக்கு வலியுறுத்துறதுக்கு அழகா பாடுறான். ரொம்ப அது கை தட்டினாங்க காரக்குடியில, நீங்க கை தட்டுறீங்க என்னமோ சொல்லி வைக்கிறேன். அந்த அந்த உதாரணம் எப்படி சொல்றான்னா, மயிலுடைச்சாயலாளை மஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். அயிலுடை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடை நாளிலுற்ற வெண்ணை போர் உரியிற்றன்றேன். ஒரு பாட்டு கைதட்டிருக்காது, நான் சொன்ன ஒரு பாட்டு கைதட்டுங்க. என்ன கருத்து தெரிஞ்சு உண்டு, தெரிந்து கைதட்டவனு. என்னன்னா, சீதையினுடைய எண்ணத்தை சூர்பனை உற்பத்தி பண்ணிவிட்டான் மனசுக்குள்ள. ஒரு கற்பனை சீதையை இவனா ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். ஒரு சீதையனுடைய அழகை ஃபார்ம் பண்ணிக்கின்ற பிற்பாடு இவனுடைய மனசு அதிலேயே போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்பொழுது என்ன சொல்றான், வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணை போர் உருகித்தன்றே. அந்த உதாரணத்தை அங்கே கேட்டினார்கள். என்ன உதாரணம்னு கேட்டா, இப்ப வெயில்ல வைக்கிற வெண்ணெய், வெண்ணெய் வெயில வச்சுட்டா என்ன ஆகும், உருகி போயிடும். இவன் வெயில்ல வைத்த வெண்ணெய் மாதிரி உருகுன்னு சொல்லல, வெயிலுடை நாளில் வைத்த வெண்ணெய் போல் உருகித்தந்து. வெயில் காலத்துல வீட்டுக்குள்ள வச்ச வெண்ணெய் மாதிரி உருகிச்சுனா, வெயில் காலத்துல டைரக்ட் சூரிய ஒளி அல்ல, வீட்டுக்குள்ள வைத்த வெண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியா வெயில் கொதிச்சிருச்சுன்னு சொன்னா வீட்டுக்குள்ளயும் கொதிக்கலாம், அப்ப வச்சிருக்கிற வெண்ணையும் உருகும். அதுபோல சீதையை பார்க்காம இப்ப சூரியனுடைய தடுத்துக்கிட்டு இருக்கு மேலே இருக்க கூரை, அப்படி இருந்தும் அந்த வெயில் பட்டு வீடு கொதிக்குது, வீடு கொதிக்கும் பொழுது உள்ளே இருக்கிற வெண்ணையும் கொதிக்குது. அது போல சீதையை நேரே பார்க்கலவன், பார்க்காத பொழுது சூர்பனகையாகிய வார்த்தைகளை வைத்து கேட்டு அந்த வெப்பத்தினாலே இவன் சீதையை பார்க்காமலே வெயில் உடை நாளில் உற்ற வெண்ணை போர், இதான் உதாரணம், வெயில் உடை நாளில் உற்ற வெண்ணை போர் உருகி தந்தே. பாரா முன்னமே உருகிச்சுங்கிறதுக்காகத்தான். இது மட்டும் இல்ல, ஒரு டிராமட்டிக் சேஞ்ச் ஒன்று பண்ணான். நீங்க எந்த காவியத்தை இப்ப பேராசிரியர் இருக்காரு, நீங்க எந்த காவியத்தை வேணாலும் தமிழ் எடுத்துங்க. ஒரு பெண்ணை பார்த்த விற்பாடுதான் சந்திரனை படிக்கிற படலாம், தெண்டலை படிக்கிற படலாம், பிறக வேதனைப்படுற படலாம், மோகப்படலாம், படுக்கையில தூக்கம் வராம உழல்ற படலம் எல்லாம் பார்த்த விற்பாடுதான். இதெல்லாம் பார்க்காமலே இவனுக்கு வந்துருச்சுட்டான். சீதைய பார்க்காமலே, சீதைய ஆளே பார்க்கலவன், பார்க்காமலே சந்திரனை படிக்கிறான், சூரியனை படிக்கிறான், தெண்டலை படிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, சந்திரனே சூரியன் ரொம்ப வெப்பமா இருக்கு, ஏன்னா அவனுக்கு காமத்தி, அதனால சூரியன் ரொம்ப வெப்பமா இருக்கு, சந்திரன் பிடிச்சு கொண்டாங்கடான்ட்டான் காவலாளிகள்கிட்ட. சந்திரன்லாம் அண்டர் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே, உடனே சந்திரனை கொண்டாந்துட்டாங்க. சந்திரனை கொண்டாந்தா அது அதுக்கு மேல சுடுது இவனுக்கு. ஆக நீ சூரியனா கொண்டாந்துச்சுன்னு கேட்கறான், இல்ல அதில் சந்திரனை தான் கொண்டாந்துட்டோங்கிறாங்க, விரட்டு விரட்டு இவனை விரட்டுங்கிறான். அவ்வளவு மோக வேதனை என்ன, சீதையை பார்க்காமலே, ஞாபகத்தில் வச்சிருக்கேன். இன்னும் சீதையை பார்க்கலவன். சூர்பனக சொன்ன சீதையைத்தான் போய் யோசிக்கிறான், போய் சிந்திக்கிறான், பண்றான். இந்த உணர்வுல படுத்திருக்கான். படுத்திருக்கும் பொழுதுதான் அந்த ஹிப்னாட்டிசத்தை காட்டுறான். படுத்திருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்ட, திடீர்னு இவனுக்கு முன்னே சீதை தோன்றான். அப்படியே அற்புதமா தோன்றா சீதை. அந்த கண்கள் காதுகள் மூக்குகள்லாம் அப்படியே சூர்பனக சொன்னது போல இருக்கு. உடனே இவன் கேட்கிறான், சூர்பனைய கூப்பிட்டு, நின்றன வந்து என் முன் இன் நின்றவள் ஆம்புல் எம்பிய சீதை என்றா. அவளை கூப்பிட்டு சூர்பனைய கூப்பிட்டு கேட்கிறான், என்ன இவனுக்கு உருவழி தோட்டத்துல கற்பனையிலாம் தோன்றது சீதை. சூர்பனைய கூப்பிட்டு, இதான் சீதையா நீ சொன்ன சீதை இதான? அவள் தத்ரூபமா தர்றா சீதை அவனுக்கு. நின்றவள் தன்னை நோக்கி இன் நின்றவள் ஆம்புல் எம்பி நீ எம்பிய சீதை என்றா. நீ சொன்ன சீதை இவதானோ அப்படின்னு கேட்கிறான். அங்க சீதை மேல ஒருத்தரும் இல்ல, அவன் கண்ணுக்கு தெரியுது சீதை அந்த மாதிரி. அது இப்ப சில பையங்களுக்கு அப்படி தெரியுது. இப்ப காதல் பையன்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணான், ஒரு பையன் காதல் நோய் விட்டுட்டான். உத்த பிற்பாடு அவனுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது, அவள் ஞாபகம் தான். அந்த நிலையில அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு சினிமாவுக்கு போயிருந்தான். அங்க படத்துல ஒரு நடிகை வந்தா, நான் பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கு. அவன் ஞாபகமா தான் அவளை பார்க்கறான். எல்லாம் இவன் பார்த்த ஞாபகமா தான் பார்த்தான். அதனால காடும் மலையும் அவளாக தோன்றின என் கண்களுக்கே. காடு மலை கோயில் எல்லாம் அவளா தான் தோணும், காதல் வந்துருச்சுன்னா. அது மாதிரி இந்த சீதையினுடைய நினைப்பினாலே இவனுடைய கண்ணுக்கு தோன்றிய சீதையே இவதான் நீ காட்டின சீதையோன்னு சொன்னான். சூர்பனக கேட்டான், அவன் அங்க சீதையை பார்க்கல. அவ என்ன சொல்றா தெரியுமா, இதுதான் ராமன். என்னடா புரியாம சொல்றா நீ, அவ ராமனே நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ ராமனுடைய நினைவிலே இருக்க, அவனுடைய அழகுல மயங்கி போய் கிடக்குற அவ. இவன் காட்டின உடனே இதுதான் ராமன். என்ன புரியாம சொல்றா ராமன் சொல்லினா, சமாளிச்சுக்கிட்டான். என்ன சொல்ற, இந்த ராமன் ஸ்ரீ லட்சுமணன் சேர்ந்து காது மூக்க அறிஞ்சதுல இருந்து அவன் நினைவா இருந்துட்டேன். அந்த நினைவுல எனக்கு அப்படி தோணி போச்சு. இது இப்ப நீ பார்த்தது சீதை தான். அது எதனால சீதை அப்படி தோணாங்கிறது தான் இப்ப அடுத்த முறையில சொல்றான். ஊன்றும் உணர்வு அப்புறம் ஒன்றினும் ஓடல் இன்றி, அதான் ஹிப்னாட்டிசம். ஊன்றும் உணர்வு, அதாவது மனசு அதுல ஒன்றி போறது, ஹிப்னாட்டிஸ் பண்றது அதான். ஊன்றும் உணர்வு அப்புறம் ஒன்றினும் ஓடல் இன்றி, அப்புறம் வேற எதிலையும் போகாது. ஆன்றாம் உலகாம் நெறி நெடிது ஆசை கனத்து நின்றாய்க்கு ஏன்று உன் எதிரே வெடி நோக்கும் இவள் போலும் தோன்றும் அணையாள். இது தொல் நெறித்தாகும் என்ற, இது தொல் நெறி, ஹிப்னாட்டிசம். பழைய காலத்து முறை இதுதான். ஒரு பெண்ணை நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா அவ மாதிரியே தோணுவா, எல்லாம் அவளாவே தோணுவா அப்படின்னு சொன்னாவ. ஊன்றும் உணர்வு அப்புறம் ஒன்றினும் ஓடல் இன்றி, அப்படியே லைச்சு போச்சுன்னு அர்த்தம். இதனாலே ஷி ஹஸ் ஆல்ரெடி ஹிப்னோடைஸ்ட். இன்னைக்கு பாஷையில் சொன்னா பிரெயின் வாஷ்ட். அப்படி வச்சுங்களே, பிரெயின் வாஷ்ட், ஹிப்னோடைஸ்ட். இதனால இப்ப என்ன பேச்சாதுன்னா, சீதையினுடைய நினைவு, சூர்பனக சொன்ன சீதையினுடைய நினைவு இவனை ஆட்கொண்டு. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சீதையை தூக்குறதுக்கு நேரே போயிட்டான். அங்க போய் பர்ணசாலையோட தூக்குறான்னு சொல்றீங்களே, அப்ப சீதையை நேரதான பார்த்திருப்பான். அந்த தெய்வ தோற்றம் அவனை மாத்திருக்கோன்னு கேட்கலாம். இவன் ஹிப்னோடைஸ் பண்ணப்பட்டவன். இவனுக்கு எதிரே தோன்ற சீதையின் மேல சூர்பனையை சிருஷ்டித்த சீதையை வச்சுதான் பார்ப்பானே ஒழிய அசல் சீதையை அவனால் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா, தட் இஸ் ஹிப்னாட்டிசம். உங்களுக்கு ஹிப்னாட்டிசத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஹிப்னாட்டிசம் என்னன்னு தெரிஞ்சா நான் சொல்ற கதை உங்களுக்கு விளங்கும். அதுக்கு ரெண்டு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் கொழும்புக்கு போயிருந்தேன். கொழும்பு போயிருக்கும் பொழுது ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் வந்திருந்தார், ஜான் பிரான்சிஸ் பேர் அவருக்கு. அவர் ஹிப்னாட்டிஸ்ட். இப்போ இங்கிலாண்டில் ஹிப்னாட்டிஸ்ட் ரொம்ப பேர் இருக்கார்கள், ஹிப்னாட்டிஸ்ட்லாம் ரொம்ப பேர் இருக்கிறார்கள். லண்டன் பார்லிமெண்ட்லேயே ஹிப்னாட்டிசத்தை அங்கீகரித்து பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லண்டன்ல எல்லாம் பிரசவ விடுதிகளில் குளோரோஃபார்ம் கொடுக்காம ஹிப்னாட்டிஸ்ட் வந்து அவளை ஹிப்னாட்டிசம் பண்ணிவிட்டு செசரின் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. லண்டன் இஸ் ஆக்செப்டட், ஹிப்னாட்டிசம் இஸ் அ லா இன் சயின்ஸ் நவ். அதனால ஹிப்னாட்டிசம்ங்கிற பொய்க்கதையல்ல. ஹிப்னாட்டிசம்ங்கிறது எப்படின்னு கேட்டால், நான் கொழும்புக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் வந்திருந்தார். இந்த மாதிரி லோட்டாவில் வெறும் ஐஸ் வாட்டர் ஒருத்தர் வர சொன்னார், கையை நீட்ட சொன்னார். இப்பொழுது நான் ஊத்த போறது வெந்நீர், கொதிக்கிற வெந்நீர் ஊத்து, ஆ சுடுது சுடுதுன்னு கத்துனா. தண்ணீர் தான் ஊத்துறாரு, பச்சை தண்ணீர் தான் ஊத்துறாரு, வெந்நீர் ஏன்னா ஹிப்னாட்டைஸ்ட். ஹிப்னாட்டைஸ் பண்ணிவிட்டா பச்சை தண்ணின்னு சொன்னா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், வெந்நீர் சொன்னா வெந்நீர். என்ன சொல்றான் ஹிப்னாட்டிஸ்ட் அது மாதிரி தான் நடக்கும். அவன் ஊத்துனா பச்சை தண்ணியை சுடுதும் அப்படின்னா சுடுது கொதிக்குதுன்ட்டான். வெந்நீரை ஊத்துறான், இப்ப குளிர்ச்சியா இருக்குமே, ஆமா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குறான். அது ஹிப்னாட்டிசம், தட் இஸ் ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது பழகித்தா அந்த மாதிரி தான் அது. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. மலக்காவுக்கு ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் வந்திருந்தார். அவர் மேசையில இருந்து இங்க ஹிப்னாட்டிசம் பண்றதுக்காக வந்து ஆட்களாவது மேடையில் கூப்பிடுவார். 20 வெள்ளி டிக்கெட். மேடையிலிருந்து ஆட்களை கூப்பிடுவார், கூப்பிட்டு உட்கார சுட்டு அப்படி தலையை தடவுவார், அப்படி இப்படி தட்டுவார். நான் இவரை இப்னாட்டிசம் பண்ணலை சொல்கிறேன், இப்படி தலையை தடவார், அப்படி பட்டிவிட்டு உடனே என்ன பண்ணுவான்னா, ஆல் ரைட் நவ் யூ டான்ஸ் அப்படின்னு கையை தட்டுவான், டான்ஸ் வந்தவன் டான்ஸ் பண்ணுவான், உடனே ஆடுவான், நவ் யூ டான்ஸ்னு ஆடுறான். திருடா இப்படி ஆச்சரியமாக இருக்கேன்னு எனக்கு பக்கத்தில் ஒரு மலாய்க்காரர் நல்ல பலிஷ்டமான ஆள், அவர் சொன்னார், திஸ் இஸ் ஹம்பக்னு. ஏன் ஹம்பக்னு கேட்டேன், அவன் முந்தையே என்கேஜ் பண்ணி வச்சுருக்கான் ஆட்களை சபையிலிருந்து கூப்பிட்றான், கூப்பிட்டு அவனா அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு கையை தட்டுறான், அவன் ஆடுறான், இதெல்லாம் பொய்ய ஹம்பக்னா. நான் சொன்னேன் அவன் யார் வேணாலும் வாங்கினான்னு கூப்பிட்றான், அதனால நீ போவே அப்படின்னு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னா, பரவாயில்ல நீ போனேன், நான் போய் இவன் முகத்திரையை கிளிக்க போறேன்னு சொன்னான். இது அவுட்டா சும்மா ஆளையெல்லாம் தஞ்சி பண்ணி வச்சிருக்கிறான் அவன், நான் போய் கிளிக்கிறேன் நான் போடான்னு தைரியப்பட்டு புறப்பட்டேன். புறப்பட்டு என்னை பார்த்து ஒரு சிலிப் சிலிப்பிட்டு அவனை ஒரு கை பார்க்கறேன்னு தான் போனான், போய் ஜம்முன்னு போய் நின்னா மேடையில். அவர் இப்பாடிசத்தை பத்தி கவலைப்படலை, ஆல் ரைட் கம் ஆன் மை பாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. இவன் தான் விறப்பா நின்னான ஒழிய அவர் ஒன்றும் இல்லை, உட்கார வச்சாரு, உட்கார்ந்து நட்டம் நின்னான், நின்ன விற்பாடு தலையை அப்படி தடவுனாரு, சிரிச்சான் என்னை பார்த்து. அங்கிருந்து நான் உட்காந்துருக்கேன் மேசையில், என்னை பார்த்து சிரிக்கிறான், அவர் தலையை தடவும் பொழுது என்னை பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் தலையை தடவிட்டு அவர் நெத்தி அப்படி ஒரு தடவை தடவினார், முடிஞ்சுது அப்படின்னு அது வேற கேள்வி வேற பண்ணிக்கிறான் அப்படின்னு இருக்கிறான். ஆனால் தடைப்பட்டு என்ன பண்ணாருன்னா கை அப்படி வச்சாரு, ஆல் ரைட் மை பாய் டான்ஸ்னாரு ஆட ஆரம்பிச்சு, ஒரே ஆட்டமா ஆடுறான், எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒரே ஆட்டமா ஆடுறான், நேரே பார்த்தேன் சார், ஒரே ஆட்டமா ஆடுறான். அப்புறம் ஆடணும்னு மறுபடியும் தலையை தடவை விட்டு ஸ்டாப் பண்ணாரு, நின்று வச்சு சரி போயிட்டு வந்துட்டேன், அப்படியே களைச்சு போய் அங்கேருந்து வந்தேன். பட் மேன் யூ பிகேன் டு டான்ஸுங்கிறேன், ஐ டோன்ட் நோ இன்னோ தட் டைம் ஐ குட் இன்னோ எனிதிங், ஃபர்ஸ்ட் ஐ அண்டர்ஸ்டுட் தென் சம்டைம் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறான். அதான் ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசம்ங்கிறது நீங்க பொய்க்கதை அல்ல, அது உண்மை. அதனால அவனுக்கு பாருங்க, அவன் கை தட்டணும் ஆட ஆரம்பிச்சான். அப்ப சூர்பனகையோ பங்கைய செல்வி மந்திரம் பயின்றவள்னா, அவன் எல்லாம் விளங்கினவளவன், எல்லா கலையும் வல்லவளவன், ராவணனை மயக்கணும்னே ஹிப்னாட்டிசம் பண்ணிவிட்டான். அப்ப அவன் சீதையை பார்க்கும் பொழுது என்ன தோணும், அவ சொன்ன சீதை தான் தோணும், அவ சொன்ன சீதை தான் அவனுக்கு தோன்மை உடைய உண்மை சீதை அவன் கண்ணுக்கு படாது, ஏன்னா ஆல்ரெடி இன்ஜெக்ட் உள்ள இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா, ஏன்னா இன்ஜெக்ட் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, அவன் அவன் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டான் சீதையை. அந்த சீதை இன்ஜெக்ட் பண்ண உடனே சூர்பனகை இன்ஜெக்ட் பண்ண சீதை தான் அவளுக்கு நேரே பார்க்கும் பொழுது தோணுது. இப்ப சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், அதாவது ஹிப்னாட்டிசம் இல்ல, சாதாரண ஒரு உதாரணமே சொல்றேன். பழனியப்ப இந்த டயத்துல எங்கேயோ போய்த்தாரு, கேட்டீர்களா, கேட்கல, முக்கியமான இடத்துல போய்த்தாரு. அவரை ஹிப்னாட்டிசம் பண்ண வச்சா உங்க உட்காந்து இருந்திருப்பாரு, அவரை ஹிப்னாட்டிசம் பண்ணாதனால போய்த்தாரு அவர். அதாவது இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க, இங்க மூவாறுல ஒரு வாத்தியார், அவரை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷமா அவர் டெய்லி நம்ம வீட்டுக்கு வருவார் போவார் பழக்கம். இப்போ நான் ஊருக்கு போயிட்டேன், இந்தியாவுக்கு போயிட்டேன், போய் 1 வருஷம் கழிச்சு வந்தேன், என்னையே பார்க்க வந்தார், அவரோட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருந்துட்டு அவர் போய்த்தார். போன உடனே எங்கள் கிட்டங்கில் இருந்த ஆட்கள் கேட்டாங்க, ஏன் இப்போ வாத்தியார் முந்தி எப்போ மீசை வச்சிருப்பாரு, இப்போ ஏன் மீசையை எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டான். நான் 25 வருஷமா அவர் மீசையோட்டா பார்த்துருக்கேன், இப்போ 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கார், மீசையோட்ட இருக்காருனா நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவர் மீசை எடுத்து எனக்கு தெரியல, அவர் போன பிற்பாடு இவர்கள் சொன்னாலும் ஏன் உங்க வாத்தியார் மீசை எடுத்துக்கிட்டாருன்னு, மீசையா எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டேன், என்ன 1 மணி நேரம் பேசிக்கின்றீர்களேன்னாரு, அந்த மீசை has already injected in my brain for the last 20 years already injected inside. அதனால எனக்கு மீசையே இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருந்ததுனால அவர் மீசை இல்லாமல் இருந்தும் அவரை மீசையோடு இருக்காதான் பார்த்தேன். அது போல சீதை நேரே இருந்தும் கூட, சீதை பிரத்யட்சமா காட்சி அளித்தும் கூட, அந்த சூர்பனையனோட இன்ஜெக்ட் பண்ணப்பட்டதுனாலே பார்க்கிற சீதை அந்த சீதையைத்தான் பார்க்கறான். கடைசி வரைக்கும் அந்த சீதையைத்தான் பார்த்தான், கடைசி வரைக்கும் அந்த சீதையைத்தான் கண்டு நொந்தான், கடைசி வரைக்கும் அந்த சீதையால அழித்தான். உச்சி சீதை சூர்பனைய சிருஷ்டித்த சீதை. அதனால உண்மை சீதையை அவன் கண்டு மயங்கவில்லை, அவளுடைய தெய்வீக தோற்றம் கண்ணுக்கு புலப்படவில்லை, அவளுடைய கற்பு காப்பாற்றப்பட்டது என்று கம்பன் தன்னுடைய கதையை அற்புதமாக மாற்றினான். நமக்கு தெரியாமலே மாற்றிட்டான், என்ன நான் இந்த மணிமேலக்காக மாத்துறேன், சிறப்பதிகாரத்துக்காக மாத்திரன்னு அவன் சொல்லல. இப்ப தமிழ் பண்பாடுங்கிறத மறைமுகமா, அதான் அவனுடைய ஜைகாண்டிக் திறமை, அது அதை யோசிக்கும் பொழுதுதான் தெரியுது. இதுக்காகத்தான் இவ்வளவு பாடியிருக்கான், என்னடா தெந்தல பழிக்கிற படலம் பாடுறான், மயிலுடைய சாயலாலே வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடைய இளைஞனாதன் இளையமான் சிறையில் வைத்தான்னு பாடுறான், இதெல்லாம் எதுக்காக பாடுறான், நேரே சீதையை கண்டு அவன் மோகிக்கவில்லை, உண்மை சீதையை அவன் உள்ளத்திலே மோகத்தை எழுப்பவில்லை. சி இஸ் டிவைன் பியூட்டி, பட் த செக்ஸி சீதை இஸ் சூர்பனைய சீதை, சூர்பனையனுடைய சீதை அவனுக்கு உள்ளத்திலே உணர்வை உண்டாக்கினார். என்ற கருத்தில் வைத்துத்தான் கம்பராமாயணத்தை அமைச்சிருக்கான். இதைத்தான் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டும்னு நான் நினைச்சேன். அற்புதமான நம்ம சிருஷ்டி இல்லையா, எவ்வளவு பெரிய உன்னதமான கற்பனை. அதாவது எவ்வளவு நயமாக அந்த கதையை மாத்தி சொல்லாம சொல்லி நமக்கு அந்த சிலப்பதிகார மணிமேகலினுடைய தாக்கத்தை தான் ஏற்றுக்கொண்டு அப்படியே அமைத்திருக்கான். இதை நான் காரைக்குடில் சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா யாருமே இதுவரையில் எடுத்துக்கல. சீதையை பிறந்தெஞ்சு புகாளுங்கிற இழிவு வறுமைங்கிற பத்தி யாரும் சிந்திக்கல. சிலப்பதிகாரத்தில் சிந்திச்சிருக்காங்க. சிலப்பதிகாரம் சிந்திதான் மகாலட்சுமியுடைய அவதாரம் சீதாபிராட்டி அவதாரத்தில் பிறந்தெஞ்சு பூந்தமினால கற்பு பழுதுபட்டதுன்னு எழுதினார். ஏன்னா அப்பொழுது கம்பன் தோன்றல. கம்பன் பார்த்தான், பழுதுபடாமல் காக்காவணும்னு நினைச்சான். அதுக்குதான் சூர்பனைய உன்னை கொண்டாடுறான். இங்க வான்மியத்துல எப்படி இருக்கு தெரியுமா, வான்மியத்துல சூர்பனைய போய் சொல்றதுக்கு முந்தையே அகம்பன்கிற ஒருத்தன் ஆண் சீதையனுடைய அழக போய் சொல்லிட்டான். கெட்டுப்போச்சு எங்க விஷயமே. அந்த சீதையனுடைய அழக அகம்பன்று தான் கேட்கிறான். அப்புறம் சீதை சொல்றது சாதாரணம். சொல்லி முடிஞ்ச உடனே அவன் விரக வேதனைப்படல, மோகப்படல, உடனே பிள்ளை எடுத்துன்னு வந்துட்டான். அதனால அந்த கதையை வான்மியத்துல அப்படி அமைக்கல. கம்பன் தான் அப்படி அமைச்சான். இப்படி அமைத்து தமிழ் பண்பாட்டை காப்பாற்றினான் என்பதை உங்களுக்கு சொல்லி இப்ப மணி 9 ஆயிடுச்சு. என்ன முடிக்க வேண்டியானது, இன்னும் கேள்வி பதிலாம் வேற இருக்குல்ல. அதனால தமிழ் பண்பாட்டை கம்பன் எப்படி காப்பாத்தினான்ங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து இதில் விளக்கியிருக்கிறேன். இதுதான் கம்பனுடைய அபாரமான, அதாவது சூப்பர் ஜீனியஸ் அந்த மாதிரி அமைத்திருக்கார் என்பதை உங்களுக்கு சொல்லி இன்றைய முதல் நாள், நாளைக்கு நான் தலைமை வைக்கிறேன், இன்றைக்கு முதல் நாள் கம்பராமாயண நிகழ்ச்சியை இந்த அளவில் உங்களுக்கு பூர்த்தி பண்ணி நீ கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லுவோம். கேள்வி பதில் வந்திருக்கு இன்னும் சொல்லி சொல்லி கேள்வி பதில் இருக்கின்றது. இந்த உருவத்தை ஒரு சிறிய புத்தக அட்டையிலிருந்து நான் பெரிதாக்கி கம்பன் விழாவிற்காக கொண்டு வந்து நண்பர் பழனியப்பன் அவர்களிடத்திலே கொடுத்தேன். ஏனென்றால் என்னை கம்பனால் அழைக்க முடியாது. அவருடைய உருவத்தை தான் காட்ட வேண்டும். அவருடைய உள்ளத்தை காட்டுகின்ற ஆற்றல் எனக்கு இல்லை. சித்தாந்த வித்தகர்களுக்கு வித்தகர் போன்றவர்களுக்கு தான் உண்டு. எனவே உருவத்தையாவது காட்டுவோம் என்பதற்காக அந்த உருவத்தை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கின்றோம். அதற்கு முன்னே நான் இங்கே புறப்பட்டு வருகின்ற பொழுது காரில் இருந்த இது போன்ற ஒரு படத்தை அவர்களிடத்திலே காட்டினேன். மிக அற்புதமாக இருக்கிறது. இது எங்கே உள்ள சிலை என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். நான் சென்னையிலே உள்ள சிலை என்று சொன்னேன். இல்லை இல்லை, இது தேரணந்தூரிலே உள்ள கம்பனுடைய சிலை என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னதனுடைய பொருள் எனக்கு புரியவில்லை. இப்பொழுதுதான் அவருடைய பேச்சை கேட்ட பிறகுதான் எனக்கு அந்த பொருள் புரிந்தது. அவர்கள் கம்பனுடைய பிறந்த ஊருக்கு சென்று கம்பனை கண்டவர்கள் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. நாம் கம்பனை கண்டவர்கள் என்றால் ரெண்டு புள் இருக்கிறது. உருவத்தால் காண்பது ஒன்று, ஆண்ட நோக்கினாலே காண்பது ஒன்று.